சோழவள நாட்டில் உள்ள திருச்சத்தியமுற்றம் என்னும் சிவதலத்தை வழிபட்ட முத்தமிழ் விரகர் பட்டீச்சரம் வழிபட விழைந்தனர். அவ்வமயம் சுழலார் துயர் வெயில் சுட்டிடக் கண்டனர். ஞானத்தின் திரு உருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளரு மதிக்கொழுந்தை வெம்மையின் கொடுமையில் வாட விடுவாரா இறைவன்? முத்து என்றாலே குளிச்சி, முத்துச்சிவிகை, முத்துக்குடை, முத்துச்சின்னம் என்று பல விருதுகளை வழங்கிய பெருமான் பட்டீச்சரத்தில் முத்துப்பந்தரையும் வழங்கி தன் நிழலோடு தன்னழியையும் வழங்கினான். அவ்வமயம் அருளிச் செய்த திருப்பதிகம் பாடல் மறை என்பதாம். பதிகப்பலன் வினை நிக்கமே. அம்பலத்து ஆடுவான் அடிநீழல் எவ்வாறு தன்னழி செய்யுமோ அதுபோல இத்திருப்பதிகப் பாராயணம் செய்வோர் வாழ்வும் இனிமையுடையதாய் அமையும் என்பது திண்ணம். மூன்றாம் திருமுறை பண் சாதாரி. பாடன்மறை சூடல் மதி பல்வடையோர் பாகமதி முன்னோத்தனையால் கூடையேறியூட்டி விரிகாட்டி இழல் கூட்டு பொழிபூர் பழசு மடமழ பாடியுரை பட்டி தரமே கடியே கட்டரவினா வேடநிலை கொண்டவரே இடுநேரி காட்டி வினைவீடும் அவரே நீரின்னலி பூசடையர் நீளரவு கச்சையதே நச்சிலையதோ ஊரின் மலி சூரம் அது ஏந்தி இடைகோவணம் நானின் உரிகோ காரின் மலி குன்றி வீரீரா கடவுள் காதல் செய்து மேயே நகரம் மலி சீர்வழது பட்டிதரமே வினை பத்தழியுமே காலை மடவார்கள் புனலாடுவது கவ்வை கடியார் மருகின்ற மாலை மணமாறு பழைய மழபாடி அழகாக மலிசி பாலையன நீர் புனை மார்பன் உலை பட்டி சரமே பரவுவார் மேலை ஒரு மால் கடல்கள் போந்தருகி விண்ணுலகம் ஆளும் அவரே கண்ணின்மிசை நண்ணே கிழிவிப்ப முகமேற்று கமல் செஞ்சடையிறான் பண்ணின்மிசை நின்று பல பாணிபட ஆட வல்ல பானதீனா மண்ணின்மிசை நேரில் மழபாடி மலி பட்டி சரமே மறுவாறு விண்ணின் இசை வாடும் இமையாரோடுடல் அதுவேவல் எளிதே மருவமுழவதீர மழபாடி மலி மத்த பருவமழை பண்டவர் பட்டிதரமேய படவே புன்சடை அறையின் ஒலி கீதம் போடு பாடுவன பூதம் அடிமருடி விரவாறு பறையின் ஒலி பெருக நிகை நட்டம் அவர் பட்டி தரமே பனிகூறையினோடு மருவியதோ சடையின் இடையே புனல்போத்த நிலையம் இறைவன் அடி முறைமுறையில் ஏற்றும் அவர் இத்தொழிகள் மிகவே பிறவி தேனி மூவினோடு நீங்கி இமையோருலகே தேனகுருவர் புறவியனும் உள்ளம் உடையார்கள் கோடி வீரியாய பொருதி இறைவன் உரை பட்டி தரங்கேத்தீழ்வார்கள் இனையேறும் நீலவாய் நரவ வீரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாதவரே தமிகு தோல்வலவனாகி இறைவன் மலகி நீக்கிடலும் நீ சந்திரல் வாட்டி மறையுத்த உணராத ஈசன்முறை பட்டிசரமேழ்வார்கள் வினையேதும் நிலவாய் நாசம் மற வேண்டுதல் நின் அண்ணல் எளிதா அமரல் விண்ணுலகமே மலரான் நெடியம் அறியாரவனையும் ஏயவகையானவனை யாரதறிவார் அணிகள் மார்பின்னகரலும் பாயநல நீரதணி வாங்குவை தன்னோடும் ஊரை பட்டி தரமே மேயவன நீரடியும் ஏற்ற எளிதாகும் நலமே நூலகமே தடுப்பினை எடுத்தி மடவார்கள் ஈடு பிண்டம் அது உண்டு தடுப்பொடியூட கவசர் கத்தும் மொழி காதல் செய்திடாது கமல் சே மடைக்கயல் வயல் குள் மழவாடி நகர் நீடு பழையாறையதனுள் படைப்பொருகர தன்மிகு பட்டி தரமேத்த வினையே பற்றுதலே பத்தருதலே வினை பற்று அறுதலே மந்தம் மலி சோதை மழபாடி நகர் மேடு பழையாறையதன் பந்தம் முயல் வீடு நல பட்டி நலமே படையனே அன்பள் மறையோவாள் புகழி ஞானம் வந்தல் அணியார் செந்தமிழ் கொண்டு இனிது செப்பவன தொண்டே நிற்பதிலவே செந்தமிழ் துள் இனிது செப்பவல துந்தல் வினை நிற்பதிலவே.